ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சூடிக் கொடுத்த நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலே எம்பெருமானை பாகவதர்கள் அனைவரும் பாட வேண்டும் என்று கானரூபமான உபாயத்தை விசேஷமாக அருளி செய்கிறார். எம்பெருமானுடைய குணங்களை பாட வேண்டும், எம்பெருமானுடைய கீர்த்தியை பாட வேண்டும், எல்லாவற்றை விட முக்கியமாக எம்பெருமானுடைய திருநாமங்களை பாட வேண்டும் என்பதாக சாதிக்கிறார். நாமம் பலவும் நவின்று என்றும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்றும் இப்படியெல்லாம் சாதிக்கிறார். அந்த முறையிலே எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லும் பொழுது ஸ்ரீ நாச்சியார் காட்டித்தந்த திருநாமங்களையே சொல்லலாமே, அதே நாம் உகந்து சொல்லலாமே என்பதாக யோசித்து பார்த்து திருப்பாவை திருநாமங்கள் என்கிற விஷயத்திலே இப்பொழுது நாம் தினம் ஒரு திருநாமமாக பார்க்கப் போகிறோம். அதிலே முதல் நாள் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் என்கிற பாசுரம். இந்த பாசுரத்திலே நாச்சியார் நமக்கு காட்டித்தந்த திருநாமம் நாராயணன் என்பது. நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதாக சாதிக்கிறார். இப்பொழுது நாராயண நாமத்தை பற்றி பார்ப்போம். எம்பெருமானுடைய திருநாமங்களிலேயே ஒரு விதத்தில் பார்த்தால் மிக உயர்ந்த திருநாமம் இந்த நாராயணன் என்கிற திருநாமம். வேதத்திலே விஷ்ணு காயத்ரி என்று சொல்லப்படக்கூடிய உத்தமமான மந்திரத்திலே நாராயணன் திருநாமம்தான் ஆரம்பம். நாராயணாய வித்மகே என்பதாகத்தான் வரும். அதே போல திரு அஷ்டாட்சர் மந்திரத்திலே நாராயண நாமம், துவய மந்திரத்திலே நாராயண நாமம், இப்படி பல இடங்களில் பிரசித்தமாக இருக்கிறது. அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது மந்திரத்தில் நாலு எழுத்தாம் திருநாமம் என்பதாக இந்த நாராயண நாமத்தை தனியாக மங்களாசாசனம் செய்தருளுகிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு திருநாமம் வேதத்திலேயும் பிரசித்தமாக லோகத்திலேயும் பிரசித்தமாக இருக்கிறது. இந்த திருநாமத்தின் பெருமையோ அதை நாம் சொல்லி முடியவே முடியாது. சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியது இந்த திருநாமம் ஒன்று மட்டுமே. ஆர்த்தா விஷண்ணாக சிதிலாஷ்ட பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுத்த துக்கா சுகினோ பவந்தி என்பதாக சொன்னார்கள். நாராயண நாமத்தை சொல்பவர்கள் எல்லா கஷ்டத்திலும் விடுபடுவார்கள். நாராயணா என்கிற நாமத்தை மட்டும் சொல்லுபவர்கள் எல்லா பலனையும் கேட்டு பெறுவார்கள். ஆழ்வார் சாதிக்கிறார், நா வாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாது உரைக்கும் உரையுண்டே என்பதாக. அதாவது நமக்கு நாக்கு இருக்கிறது, நாராயணா என்கிற நாமம் இருக்கிறது, அந்த நாமத்தை நம் வாக்கினாலே சொல்லலாமே, வேற என்ன வேண்டும், இதை சொல்லியே நாம் எல்லா பலன்களையும் பெற்றுவிட முடியுமே என்பதாக பல மகான்களும் அருளி செய்கிறார்கள், ஆழ்வார்களும் அருளி செய்து இருக்கிறார்கள். அப்படி அனைவருக்கும் அனைத்து பலனையும் தரக்கூடிய அற்புதமான திருநாமம். அன்று அஜாமிலன் இந்த நாமத்தை தானே சொன்னான். அந்திம காலத்திலே பல பாபங்களையும் செய்து செய்து மகாபாபிஷ்டனான அஜாமிலன் தன்னுடைய அந்திம காலத்திலேயே நாராயண நாமத்தை ஒரு தடவை சொன்னான். அவனுடைய மொத்த பாபங்களும் தொலைந்து போயின என்பதாக நாம் கேள்விப்படுகிறோமே. ஏதாவதா அலம் அக நிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்ம நாம்நாம் ஆக்ருஷ்ய புத்திர மகவான் எத் அஜாமிலோபி நாராயணேதி மிரியமான இயாய முக்திம் என்பதாக ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த விருத்தாந்தத்தை சொல்லுகிறது. நாராயண நாமத்தை சொல்லி எம்பெருமானை நினைத்து கூட அந்த நாராயண நாமத்தை சொல்லவில்லை, வேறு யாரையோ நினைத்து நாராயண நாமத்தை சொல்லி அவன் தன்னுடைய பாபங்களை கழிக்க பெற்றான் என்பதாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மகா பிரபாவம் உடைய திருநாமம் இந்த ஆச்சரியமான திருநாமம், சொல்லுவதற்கு எளிதான திருநாமம், எம்பெருமானுக்கே உரிய திருநாமமும் கூட. வேறு யாரையும் நாம் குறிப்பிட முடியாது. நாராயண என்பதாக அவனுக்கே உரிய அற்புதமான ஒரு திருநாமம் இது. வேறொரு பெருமை இந்த திருநாமத்துக்கு உண்டு. திருமந்திரத்திலும் துவய மந்திரத்திலும் இந்த திருநாமத்தை இட்டதன் காரணம் என்ன? சூடி கொடுத்த நாச்சியார் தான் முதல் பாசுரத்திலேயே இந்த திருநாமத்தை நமக்கு கொடுத்ததன் காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த திருநாமத்தின் அர்த்தம் என்ன என்றால், நமக்கெல்லாம் ஆதாரமானவன், நமக்கெல்லாம் அந்தரியாமையாக இருப்பவன் எம்பெருமான் என்பது அர்த்தம். அதாவது நாரங்கள் எம்பெருமானால் படைக்கப்பட்டவர்கள், எம்பெருமானால் ஆளப்படுபவர்கள், எம்பெருமானை சேர்ந்தவர்கள் நாரங்கள் என்று பெயர். அந்த நாரங்களுக்கெல்லாம் அயனமாக ஆதாரமாக எம்பெருமான் இருக்கிறான். அதனால் நமக்கு ஆதாரமானவன், நமக்கு உயிரானவன், அதாவது அந்தராத்மாவானவன், நம்மை ஆள்பவன், நமக்கு அந்தரியாமியாக உள்ளே இருப்பவன் ஆகிய எல்லா அர்த்தங்களையும் சொல்லுவதுதான் இந்த நாராயணா என்னும் நாமம். இந்த நாமத்தின் அர்த்தத்தை சுவாமி தேசிகன் திருச்சின்ன மாலையிலே குறிப்பிடும்போது, உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார், உலகு உடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார், அலைகடலாய் ஆனந்தமடைந்தார் வந்தார், அளவில்லா அருளாழிப் பெருமான் வந்தார் என்று சாதிக்கிறார். அதனாலே இந்த திருநாமத்தின் அர்த்தமாக நாம் பார்த்தோமானால் நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் புரிகிறது. நமக்கு அவன்தான் ஆதாரம், அவன் இல்லையே நாம் இருக்க முடியாது என்கிற சம்பந்தம். இது மிகவும் நெருக்கமான ஒரு சம்பந்தம். நமக்கெல்லாம் நெருக்கமானவர்கள் என்று யாரை சொல்லுகிறோமோ அவர்களெல்லாம் நமக்கு வெளியில்தானே இருக்கிறார்கள். வெளியில் இருந்து கொண்டு நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் இவன் உள்ளே இருக்கிறான், நமக்கு உள்ளேயே அந்தரியாமியாக இருப்பவன். ஆக இவனை காட்டிலும் நெருக்கமாக நமக்கு யார் இருக்க முடியும்? நமக்கு உள்ளேயே இருப்பவன் தானே நமக்கு நெருக்கமாக இருப்பவன். அப்படிப்பட்டவன் எம்பெருமான் என்பதை இந்த திருநாமம் காட்டி கொடுக்கிறது. ஆகையால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு இத்தனை நெருக்கமாக எம்பெருமான் இருக்கிறான், சகல வாத்சல்யாதி கல்யாண குணங்களுடன் இருக்கிறான். ஏன்னா நமக்கு நெருக்கமாக இருக்கான் மாத்திரமல்ல, நம்மை ரட்சிப்பதற்காக நமக்கு நெருக்கமாக இருக்கிறான், நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்காக நமக்கு நெருக்கமாக இருக்கிறான், நம்முடைய பூஜைகளை ஏற்றுக்கொள்ளுவதற்காக நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். அதனால் நாம் அவனை தவிர வேறு யாரையும் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் சுவாமி சாதிக்கிறார். அருளாலே விலங்கு இரண்டும் அழிப்பார் வந்தார், அஞ்சிரையை கழித்தருளும் அன்பர் வந்தார், மருள்வாரா வகை நம்மை காப்பார் வந்தார், வானேற வழி நடத்தி வைப்பார் வந்தார் என்பதாக. இதெல்லாம் நாராயண நாமத்தின் அர்த்தங்கள். நாம் எதுக்காக வேறொருவரிடம் போக வேண்டும்? நமக்குள்ளேயே ஒருவர் இருக்கும்போது, நமக்கு நெருக்கமாக ஒருவர் இருக்கும்பொழுது, நம்மிடம் வாத்சல்யத்தை காட்டக்கூடிய ஒருவர் இருக்கும்பொழுது, ஔதாரிய குணத்துடன் எதை கேட்டாலும் கொடுப்பவராக ஒருத்தர் இருக்கும்பொழுது, நமக்கு கொடுப்பதற்காகவே தாம் சித்தமாக எப்பொழுதும் தயாராக இருப்பவர் ஒருவர் இருக்கும்பொழுது, நாம் வேறு யாரிடம் போய் கேட்க வேண்டும்? அவசியமில்லை. ஆக நாராயணனே நமக்கே பறை தருவான், அந்த நாராயணனே பறை தருவான் என்பதை அழுத்தம் திருத்தமாக, அதுவும் நமக்கே பறை தருவான். ஏனென்றால் நமக்குள்ளேதானே அவன் அந்தரியாமையா இருக்கான், நாமெல்லாம் குழந்தைகள் தானே, அதனால் நமக்கே பறை தருவான். நான் உன்னை என்றியிலேன் கண்டாய் நாராயணனே என்று ஆழ்வார் அழகாக சாதிக்கிறார். நீ இல்லாமல் நான் இல்லை, ஆகையால் நீதான் எனக்கு சரணம், நீதான் எனக்கு உபாயம், நீதான் எனக்கு உபேயம் என்றெல்லாம் தெரிகிறதல்லவா. ஆக நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய உறவை எடுத்து காட்டி, அந்த எம்பெருமானே நமக்கு உபாயமானவன், அவனே நமக்கு வேண்டிய பலமெல்லாம் தரக்கூடியவன் என்பதை அழுத்தம் திருத்தமாக நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதாக இங்கே நாச்சியார் நமக்காக காட்டி கொடுக்கிறார். இத்தனை அர்த்தங்களையும் சொல்லுவதற்கு இந்த நாலு எழுத்தான நாராயண நாமா ஒன்றே போதுமாக இருக்கிறது என்பது இதனுடைய தனிப்பெருமை. ஆக இந்த நாமத்தை சொல்லி சூடி கொடுத்த நாச்சியார் காட்டி கொடுத்த முறையிலே நாம் ஆனந்தமடைவோம், நற்பலன்களை பெறுவோம். நாராயண நாராயண. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.